రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామణమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుగ్మ వ్యామోహద స్థలితరాని త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదే స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయా నామాద్యస్య న కులపతే వకులాభిరామం శ్రీమత్తరంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్తమగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాగాహన్ భక్తాంగ్రీరేణ్ పరకాళయతీంద్రమిశాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యఖిల శక్తిధరస్వదాం అన్యాన్ సహస్తచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రానన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథేతిరాడ్ అబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాతేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశేమనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మి హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనహిరితటీ శుబ్దముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం స్వం శృతి శతశిర సిద్ధమద్యాభయంతి స్వచిట్టాయాం సజనకలితం యాపలాద్కృత్య పుంక్తే గోదా తస్యై నమయిదమిదం భూయే వాస్తు భూయః. అన్నవయరు పుదువై ఆండాళ్ళరంగర్కు పన్ను తిరుప్பாவை పల్పதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தருடர் கொடியே தல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங் கடவர்க்கென்ன விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா நல்ல வண்ணமே நல்கு. சபாய நமஹா. திருப்பாவையில ஒரு கட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நாம் இப்ப போகிறோம். முதல் 5 பாசுரங்கள் ஒரு கட்டம், அடுத்த 10 பாசுரங்கள் ஒரு கட்டம், அதுக்கடுத்த 10 பாசுரங்கள் ஒரு கட்டம், அதுக்கப்புறம் 5 பாசுரங்கள் ஒரு கட்டம். இப்படி கிரமமாக பெரியவாள் திருப்பாவையை பிரிச்சிருக்கா. முதல் 5 பாசுரங்கள்ல பெருமாளை பற்றி சொன்னவாள். 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் வரைக்கும் தோழிகளை எழுப்பினாள். பல சுவாபதேசார்த்தங்கள்ல பல அழகான கருத்துக்கள்லாம் அங்க சொல்லப்பட்டது. 10 ஆழ்வார்களை எழுப்புறா போல இந்த 10 பாசுரங்கள் 6வதிலிருந்து 15வது வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்கள் அமைந்தன. இப்ப 16வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். 16வது பாசுரத்திலிருந்து 25வது பாசுரம் பர்யந்தம் பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்புறதாகவும், 24வது பாசுரம் 23, 24, 25 இந்த மாதிரியான பாசுரங்கள்ல சாட்சாத் பெருமாளிடத்திலேயே சரணாகதிக்காக பேசுறதாகவும் அமைஞ்சிருக்கு. 26லேருந்து ஆரம்பிச்சு பெருமாளை பார்த்துட்டா, பெருமாளை பார்த்த பிறகு பலனை எதிர்பார்த்து பெருமாளிடத்தில் கேட்கிறார். இது மாதிரி திருப்பாவைய பெரியவாள் இது மாதிரி பிரிச்சிருக்காள். அதில் முக்கியமான நடுநிலையா இருக்கக்கூடிய கட்டம் இந்த 16வது பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு 25வது பாசுர பர்யந்தம். ரொம்ப அழகான பாசுரங்கள் திருப்பாவையில, எல்லாமே அழகான பாசுரங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய பாசுரங்கள்லாம் நடுவில் மகாலட்சுமியுடைய பிரபாவங்கள்லாம் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட வசதியான பாசுரங்கள். இதில் சுவாபதேசார்த்தத்தில் பார்த்தால் பிரமாணம்னா என்ன, பிரமேயம்னா என்ன, பிரமாத்தானா என்ன, இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த இடத்துல வேதம், ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், மகரிஷிகளுடைய சூத்திரங்கள், இதெல்லாம் பிரமாணங்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. பெருமாளுடைய பஞ்ச நிலைகள், பிரவாசுதேவன் வியூகாவதாரம், விபுகாவதாரம், அந்தர்யாமி அவதாரம், அர்ச்சாவதாரம், இதெல்லாம் பிரமேயங்களா சொல்லப்படுறது இந்த இடங்கள்ல. ஆச்சாரியர்கள் நாதமுடி பிரவருத்தியில் ஆரம்பித்து சுவாமி தேசிகன் பர்யந்தம் ஆச்சாரியர்களா இருக்கக்கூடியவா எல்லாருமே பிரமாதாக்களா இருக்கா. அதே போல இந்த ரகசியத்ரயம் மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் பிரமேயமா சொல்லப்படுறது. நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பிரமாதாக்களா இருக்கா. மந்திரத்திலையும் சரி தேவதையினிடத்திலையும் சரி அந்த மந்திரம் அதனுடைய அர்த்தங்கள் இவைகளை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாசுரங்கள்ல பக்தி பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த பாசுரங்கள்ல சொல்லப்படுறது. ரொம்ப அழகான பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இதனால் வரைக்கும் மனிதர்களை எழுப்பின்றிருந்தவா பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்புறா. சிவபதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கெல்லாம் தஞ்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். எம்பெருமானை தவிர வேறொரு இடத்துல நமக்கு காண கிடைக்காத ஒரு லட்சணம் எதுன்னா சிவபதித்துவம். அதனாலதான் பெரியவாள் உபன்யாசத்தை ஆரம்பிச்சாலே சிவபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு பெரியவாள் ஆரம்பிப்பா. அடியேனும் அப்படித்தான் ஆரம்பிச்சது எங்க வாத்தியார் சுவாமியுடைய வழக்கம். அதனால அடியேனும் இந்த திருப்பாவை ஆரம்பிக்கும்பொழுது திருப்பாவேன்னு இல்லை எங்க உபன்யாசம் அடியேன் பண்ணாலும் முதல்ல சிவபதியாகவும் ஆப்த சமஸ்த காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு இது சிஷ்டாச்சாரம். ஏன்னா சிவபதிக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. சிவபதியினுடைய திருநாமத்தை சொல்லி நாம ஒரு காரியத்தை தொடங்கணும்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு ஐதிஹ்யம் ஐதிஹ்யம் இல்லை சத்தியம் நமக்கு தெரியும். ஆளவந்தாரும் தன்னுடைய சதுஸ்லோகிலையும் சரி எம்பெருமானார் கத்தியங்கள்லையும் சரி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியிலையும் சரி கூரத்தாழ்வாருடைய ஸ்ரீஸ்தவத்திலையும் சரி பராசரவற்றருடைய ஸ்ரீகுணரத்ன கோஷமா இருந்தாலும் சரி மற்ற இத்தரால் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களாம கிரந்தங்கள் சரி லக்ஷ்மி தந்திரம் ஆகம சாஸ்திரங்கள்ல ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள்ல இத்திஹாச புராணங்கள்ல இது எல்லா இடங்கள்லையும் பார்த்தால் எம்பெருமானுடைய ஸ்ரீயபதித்துவம் பறக்க பேசியிருக்கு. எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றமே ஸ்ரீயாலதான் கிடைக்கிறதுன்றது இந்த கிரந்தங்கள்னால தெரியுது. கூறத்தாழ்வார் தேவி தொன் மகிமா அவதிகி ந துவயா ஜாயத்தே நாப்பி ஹரிணா ஜாயத்தேன்னு சாதிச்சார். அப்படி எம்பெருமான காட்டிலும் ஏற்றம் மிக்கவள் ஸ்ரீ. பெருமாளிடத்தில் ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் அடங்கியிருந்தால் கூட சௌசீல்யம் அப்படின்ற குணம் ரொம்ப விசேஷமா நிரம்பி இருக்கு. எல்லா பிரகாரங்கள்னாலும் ஏற்றமுடையவர்கள் அவளுடைய உயர்த்தி அவளுடைய உசந்த நிலையை பார்க்காமல் சர்வ விதத்திலையும் தாழ்ந்தவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய தாழ்ச்சியை பாராமல் பரஸ்பர கலந்து பேசினால்னா அதுதான் சௌசீல்யம். மகதோ மந்தை சக நீரந்தீர சம்ஸ்லேஷகா அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னான். அப்போ பெருமாளுக்கு இந்த குணத்தில் அவ்வளவு விசேஷமான ஒரு பற்று இருக்கு. ஆனால்தான் பெருமாள் சாதிக்கிறப்போ மமேமம் பரமம் அதிலோகம் சுவாவம் சுருணு அப்படின்னா எனக்கே உரித்ததான மற்ற எங்கிலும் காண கிடைக்காததான என்னுடைய உயர்ந்த குணத்தை நீ பாரு அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சாதிச்சான். அதே மாதிரி பெருமாளுடைய ஏகப்பட்ட குணங்கள் இங்க பேசப்படுறது. சௌசீல்யம் போலவே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம் போலவே பிராட்டிக்கும் சௌசீல்யம் இருக்கு. அஸ்யேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்றோம். ஹ்ரீஷ்டே லக்ஷ்மேஷ்ட பத்னியோ அஹோராத்ரே பார்ஷ்வே. பெருமாளுடைய சகதர்மச்சாரிணியாக மகாலட்சுமியுடைய சுவாவத்தையும் பூமி பிராட்டியினுடைய சுவாவத்தையும் ரொம்ப அழகா வேதம் சொல்லித்து இப்படிப்பட்ட பூமி பிராட்டியினாலே கொண்டாடப்பட்ட இந்த திருப்பாவையில முதல் ஐந்து பாசுரங்கள் ரொம்ப அழகான பாசுரங்கள்னு சொன்னோம். அதை விளக்க வந்ததுதான் மிச்சம் 25 பாசுரம்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஒரு பாசுரத்துக்கு 5 பாசுரங்கள் விளக்கத்தை கொடுக்கக்கூடியவை. அது கிரமத்தில் மார்கழி திங்களுக்கு 6-10, வையத்து வாழ்வியர்களுக்கு 11-15, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிக்கு 16-20 இல்லையா. இப்படி முதல் 5 பாசுரங்கள் தேருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி, ஓடிண்டே இருக்கக்கூடிய தேருக்கு திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போடுவா இல்லையா நிக்கிறதுக்காக, அத மாதிரி அந்த முட்டுக்கட்டை போட்டு அங்கேருந்து கலப்புறது கஷ்டம். அதனாலதான் அந்த முட்டுக்கட்டைய கலப்புறதுக்காகத்தான் தேரை கலப்புறா போல இந்த 5 பாசுரங்களை வச்சு கலப்புறா இல்லையா. இப்படி 15 பாசுரங்களை நாம ஆராய்ந்து பார்த்துட்டோம். இப்போ 16வது பாசுரம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமி எரோமுக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோரம்பாவாய். 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகமா போய் ஒவ்வொரு தோழி எழுப்பினான். 16வது பாசுரத்தில் எல்லாரும் கோஷ்டியா சேர்ந்து நந்தகோபனுடைய கிரகத்தை வந்து அடைகிறார்கள். முறையா சென்று அந்த கிரகத்தில் இருக்கிறவாளை எழுப்புறா, தனித்தனியா எழுப்புறா. எப்பேற்பட்ட மாளிகை அது, அந்த மாளிகையில ஒவ்வொருத்தரா பார்த்து எழுப்புறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நேர பகவான் எழுப்பலாமோ இல்லையோ, இங்கேருந்து போய் நந்தகோபுரம் ஏன் எழுப்பணும் இல்லையா. இங்கதான் நாச்சியார் பெருமாளுடைய திருவுள்ளம் உகக்கரா போல சில விஷயங்களை சொல்றா, கிரந்தங்கள்ல வியாக்கியானம் பண்றா பெரியவாள். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் 14 வருஷம் காட்டில் வாசம் பண்ணிட்டு இல்லையா, தேசிகன் சாதிச்சா போல, புஷ்பகர வசகதி கோஷ்பதி கிருத ககனார்ணவாம் பிரதிஜார்ணவ தரண கிருத க்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்மாசனாதி ரூடாம் அப்படின்னு சாதிச்சா போல. ராமாயணத்துல பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாகிரஜா பரத்வாஜாசிரமம் பிராப்பிய வவந்தே நியதோ முனிம் அப்படின்னு 14 வருஷம் முடிச்சுட்டு 15 பஞ்சமி திதியில பரத்வாஜருடைய ஆசிரமத்தை வந்து அடைந்தார்கள் இருக்கு இல்லையா. அங்கேருந்து சிறிய திருவடியே அயோத்திக்கு அனுப்பிட்டு இவர் பின்னாடி புஷ்பக விமானத்தில் வரார். சீதா பிராட்டி பக்கத்தில் எழுதியிருக்கா, பல பேர் பக்கத்தில் நிற்கிறா, விமானம் மேலே வருது, அயோத்தி மாநகர் தெரிகிறது. சீதை இடத்துல ராமன் சில வார்த்தைகளை சொல்றான், சீதா நம்ம ஊர் வந்துருத்து அப்படிதானே சொல்லணும். ஆனா என்ன சொன்னான், ஏஷா சா திருஷ்யதே சீதே ராஜதானி பிதுர்மம, அப்பாவுடைய ராஜதானி வந்துருத்து பாரு அப்படின்னு. தன்னுடையதுன்னு சொல்லவே இல்லை. பெத்தவாளுடைய பிள்ளையுடைய கடமை என்ன, அப்பாவை காட்டிலும் ஞானவானா இருக்கணும், அப்பாவை காட்டிலும் பொருள் சேர்க்கறதுல வல்லவனா இருக்கணும் இல்லையா, அப்பதானே அப்பாவுக்கு பெருமை. அந்த மாதிரி பித்ரு தேவத்தையே கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். பெருமாளை அப்பாவை சாமானியனாக்கிட்டு அப்பா முன்னாடி நம்ம கம்பீரமா நடக்கூடாது. எதா இருந்தாலும் அப்பாவினிடத்தில் சொல்லி அப்பாவினிடத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் ஜேஷ்டம் பித்ருவத் ஸ்மரேத்ன்னு இருக்கு, அண்ணா அண்ணான்னு சொல்லணும். அப்புறம் எங்க அண்ணனுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் நம்ம சொல்லக்கூடாது. சக்கரவர்த்தி திருமகன் போல ஞானமுடையவர்கள் அனுஷ்டானமுடையவர்கள் லோகத்தில் யாருமே கிடையாது. அதனால்தான் அவன் ஆத்மானம் மனுஷம் மண்ணியன்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டினான். அவன் சுக்ரீவனிடத்தில் சக்கரவர்த்தி திருமகன் சாதித்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். பரதனை போல ஒரு பிராத்தா கிடைக்கிறது கஷ்டம்னா, சுக்ரீவனை போல ஒரு சிநேகிதன் கிடைக்கிறது கஷ்டம்னா, எங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்னா, இது தற்பு வச்சு தானே இப்படிலாம் சொல்லுவாளா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெரியவாள் சொல்றா, அதுவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான கருத்தை பார்க்கணும். எனக்கு அப்பா கிடைச்சா போல லோகத்தில் வேற யாருக்கு அப்பா கிடைப்பார்? ஒரு க்ஷணம் கூட என்னுடைய பிரிவை தாளமாட்டாமல் பிராணத்தியாகமே செஞ்சுட்டாரே, அந்த மாதிரி ஒரு அப்பா எத்தனை பேருக்கு லோகத்தில் கிடைப்பா? என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருப்பார், எப்படி பிரீத்தி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கும், அவருக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு சுக்ரீவனிடத்துல. அதனால பிரத்யக்ஷ தேவதையா இருக்கக்கூடிய பித்ரு தேவத்தையே சொல்லியே ஆகணும். அந்த தத்துவத்தை இங்க நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறார். அந்த தத்துவத்தை பெரியாழ்வார் இடத்துல உணர்ந்தபடியினாலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்றார். சரி, நந்தகோபருக்கு என்ன பெருமை அப்படின்னா, பெருமாள் பகவான பிள்ளையா பெற்றதுனால பெருமை, சர்வலோகத்துக்கும் நாயகன் பரமாத்மா, அவனுக்கும் நாயகன் இவர். நந்தகோபருக்கு எதிரில் கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்கிறான் பரமாத்மா. பரமாத்மா அவ்வளவு பெருமை உடையவர் யாரு? சாக்ஷாத் நந்தகோபர். கோயில் காப்பானே, வாயில் காக்கக்கூடிய துவாரபாலகர்கள் அப்படி சொன்ன உடனே உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கிறாவா, எல்லாம் உள்ள போறா. உடனே போய் பகவானை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியல, அங்கேயே நிக்கிறா. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. உள்ள போனால் எட்டு அஷ்டதிக் பாலகர்கள் இல்லையா, எட்டு பாலகர்கள் இருக்கா, எட்டு துவார பாலகர்கள் இருக்கா இல்லையா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பிரகரணம் ஒவ்வொரு இடமா போறா. உள்ள போனா வரிசையா தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கொடி தோன்றும் தோரண வாயில், ஒரு கொடின்றது ஒரு அடையாளம். அர்ஜுனன் ஹனுமத் துவஜன் இல்லையா, பெருமாள் சாரதியா இருக்கான். எங்கெல்லாம் தேர் ஓடுறதோ அங்கெல்லாம் ஹனுமான் இருக்கார். இது இப்படி இருக்கிறபடினாலே அர்ஜுனனுடைய தேரை பார்த்தோன்னே கௌரவால் மொத்த பேரும் நடுநடுங்கினாலாம். கம்பராமாயணத்தை சொல்றது, மையரும் மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கலிநகர் கமல செங்கன் ஐயனை வல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா. விஸ்வாமித்ர மகரிஷியோட பெருமாள் மிதிலையில போயிட்டு இருக்கார். ஜனக மாளிகையில கொடி கட்டப்பட்டிருக்கு, அந்த கொடி காத்துல அசையறது. இத பார்த்தா ராமனிடத்து கேட்கிறா, கொடி கூப்பிடுறான், உன் மனைவி இங்க இருக்கா வா அப்படின்னு சொல்லி. நீ இங்க வா, இங்கதான் இருக்கா சீதா, உன்னுடைய மனைவி இங்கதான் இருக்கா, நீ வான்னு கூப்பிடலாம். மணிக்கதவும் தாழ் திறவாய். திலீப சக்கரவர்த்தி நமக்கு தெரியும், இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்தவன், அவருக்கு பிள்ளை இல்லை. ரகுவம்சத்தில் முதல் சொர்க்கத்திலே இது விஷயமா சொல்லியிருக்கா. வசிஷ்டரை போய் கேட்கிறார், நீ தேவலோகத்திலிருந்து வரும்பொழுது காமதேனுக்கு பூஜை பண்ணாமல் வந்துட்ட, அது சாபம் கொடுத்தது, நீ தேவலோகத்தில் ஜெயிச்சு வந்தபடினால நீ அந்த ஆரவாரத்தில் சாபத்தை கேட்கல, அதனால உனக்கு குழந்தை பிறக்கல. சரி, அதுக்கு பிராயசித்தம் என்ன? பிராயசித்தமா நீ வந்து என்னுடைய ஆசிரமத்தில் நந்தினி இருக்கா, காமதேவனுடைய பொண்ணு, அவளுக்கு 48 நாள் நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதியாக இருந்து கைங்கரியங்கள் பண்ணுங்கோ, அப்படி கைங்கரியங்கள் பண்ணால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, உடனே இதை வச்சுட்டு சாட்சாத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நந்தினிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணி குழந்தைய பெற்றுண்டா. இதுபோல இவா ரெண்டு பேர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போற வழியெல்லாம் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்ததுன்னு மகாகவி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். அதே போல நந்தகோபருடைய மாளிகையிலையும் தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. மணிக்கதவும் தாழ் திறவாய், தாழ் திறவாய் அப்படின்னு கேட்டா இல்லையா, உடனே அவளுக்கெல்லாம் பயம். காவலர்கள்லாம் யாரோ வந்துட்டான்னு பயப்படுறா. அந்த பயத்தில் ராத்திரி வந்திருக்கீங்கோ, கதவு தரேன்னு சொல்றீங்கோ, நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறான். பயம் பயா நாம் அபஹாரிணி, விஷ்ணு புராணத்துல முதல்ல வருது இது. பயத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பயம் எதுக்குன்னு கேக்குறா. இந்த இடத்துல அந்த காவலாளிகளுக்கும் கோஷ்டியை சேர்ந்தவர்களுக்கும் பயங்கரமான வாதம் இருக்கிறதா பெரியவாள் வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமா எழுதுறா. அப்படி ரொம்ப அழகா இந்த பிரகரணம் போறது. ஆயர் சிறுமியரும், நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள், அதுவும் பெண்கள், அபலைகள், ஒன்றும் தெரியாதவர்கள், எங்களை பார்த்து இப்படி சொல்றியே நியாயமானு கேக்குறா. துவாரபாலகர்கள் ரொம்ப கெட்டிக்காரா. உடனே அவ கேக்குறா, பெண் அவங்களை விட்டுற முடியுமாண்ணா, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாதுன்னு. பெண்களால லோகம் கெட்டு போயிருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவ துவாரபாலகர்கள் சொல்றா. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கற்குல பாவை தன்னை, திருவங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் சாதிக்கிறார். சூர்பனக பொண்ணுதான், என்ன பாடுபடுத்தினா, எவ்வளவு கஷ்டம், அதனால பொண்ணுன்றதுனால உள்ள விட முடியுமாண்ணா. ஒரு சாஸ்திரார்த்தத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். பொன்னாட்டியோட பேச்சை கேட்டால் அனர்த்தம் ஏற்படும் சொல்ற ஒரு கவி. மங்கை கைகேய் சொல் கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமானான், நங்கை அவள் சீதை சொற்கேட்டு ஸ்ரீராமன் சென்றான் மான்பின், தங்கை அவள் சூர்பனகை சொல் கேட்டு ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான், நங்கை சொல் கேட்பது என்றால் கேடுவரும் நானிலத்து மக்களே அப்படின்னு லோகத்தில் இருக்கிறவா எல்லாருமே சொல்றாளே. சரி, என்ன சொல்றா அவள்லாம்? கைகையை சொல்ல கேட்டான் தசரதன் மாண்டு போனான், சொர்ணமயமான மானை பிடிச்சிட்டான் கேட்டா அது மான் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தும் போய் பிடிக்கிறதுக்கு போனான். இல்லையா, ராமன் சீதா தேவியை பிரிஞ்சு இருந்தான். சூர்பனகையோட பேச்சை கேட்டான், ராவணன் கடைசியில தான் குலத்தோட சேர்ந்து மாண்டே போனான். இதை பார்த்தால் என்ன தெரியறது, பொண்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு தெரியறதே. ஆனா வேதம் சொல்றது பெண்களுடைய வார்த்தையை கேட்கலாம்ன்றது. பெண் வார்த்தையை கேட்கறது தர்மம்னு சொல்றது வேதம். நல்லா கவனிக்கணும், பெண்கள் அதிகமா பேசக்கூடாது. ஒரு முறை தவறி சாஸ்திர பிரக்கிரியையை மீறி ஒரு பர்த்தா தன்னிடத்துல அதிகமான அன்பு வச்சிருக்கான் அப்படின்றத வியாஜமா கொண்டு அதையே கையில வச்சுட்டு ஒரு தப்பான விஷயத்துல பிரவர்த்திக்க கூடாது. அப்படிப்பட்ட பிரவர்த்தி இருந்ததுனால் தமக்கு அழிவு தான் ஏற்படும் சொல்ற. அஞ்சலியும் குருமி கைகேயி என்றான் தசரதன். அப்படி கையை கூப்பி காலில் வெடுத்து தயாரா இருந்த கூட கைகேயி கேட்கல, தான் பிரதிஜையிலிருந்து விடவே இல்லவோ. லக்ஷ்மணன் தடுத்தாலும் மான் வேணும்னு அடம்பிடிச்சா சீதாதேவி. சொல்லத்தகாத வார்த்தைகளையே சொல்லி ராவணனை உசுப்பேத்தி விட்டால் சூர்பனக. இதெல்லாம் அதிகப்படியா பண்ண விஷயங்கள், அதனால அனர்த்தம் ஏற்பட்டது. ஏன், குசேலருடைய தர்ம பத்தினி, துருவனுடைய மாதா சுனீதி, இவா சொல்றத போய் கேட்க வேண்டாம் சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னால், தர்மம் சொன்னா கேட்கலாம், தர்மத்தை மீறி சொன்னா கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். தர்மத்துக்கு உட்பட்டு எந்த விஷயங்கள் சொன்னாலும் தாராளமா கேட்கலாம். அது போன யுகத்தில் நடந்த விஷயம்னா, போன யுகத்தில் காவலாளிகள் இல்லை, அதனால நடந்த விஷயம். இப்ப நாங்க இருக்கமே வாயில் காப்பாளர்கள், எப்படி விட முடியும்? அரக்கி சூர்பனகியே போய் எங்களோட ஒப்பிடுறியே இல்லையா, நாங்க அப்படிப்பட்டவளா? அரைபறை மாயன் மணிவன் நன்னலே வாய் நேர்ந்தான், பெருமாள் தான் சொன்னான், பறைய கொடுக்கிறேன்னு சொன்னான். நேத்தே எங்களை வர சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பெருமாள் வர சொன்னபடினால்தான் நாங்க வந்தோம். அப்படி நேத்தே உங்களை வர சொல்லியிருந்தால் பெருமாள் எங்ககிட்ட சொல்லியிருப்பானே. இப்ப நம்ம போய் ஒரு பிளாட் சிஸ்டத்தெல்லாம் செக்யூரிட்டி கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறமே, அத மாதிரி சொல்லியிருப்பானே. ஆனா பெருமாள் அப்படி சொல்லலையே. என்ன சரி சொல்லலையா, பரவாயில்ல, பெரியவாச்சாம் பிள்ளை சாதிக்கிறார் இந்த இடத்துல. ஜவுபதேத் பிருத்திவி சூரியேத் ஹிமவான் சகலீ பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணா நமே மோகம் வச்சோபவேத். பெருமாள் திரௌபதி கிட்ட சொல்ற வார்த்தை, சொர்க்கம் கீழே விழுந்தாலும் விழும், பிருத்திவி செதறி போனாலும் போயிடும், ஹிமாலய பர்வதம் பொடி பொடியா தூளாகி போயிடும், சமுத்திரம் வத்தி போயிடலாம் போயிடலாம், ஆனால் நான் சொல்ற வார்த்தை இன்றைக்குமே வர்த்தமாகாது அப்படின்னு பெருமாள் சொல்றான். அப்ப பெருமாள் சொல்றானே வர்த்தமாகாதுன்னு சொல்றானே. அப்ப பெருமாள் எங்களை வர சொன்னானே உள்ள உடனே துயிலழ பாடுவான். சரி எழுந்த பிறகு வருவா, எழுந்த பிறகு வர வரைக்கும் வெயிட் பண்ணுமே. ஐயோ நாங்க அவன் எழுந்துக்கிற அழகை தானே பார்க்க ஆசைப்படுறோம், எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பெரும் ஆழ்வார் சாதிச்சாரும் இல்லையோ, இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமா இரங்கலார்ந்த அறவரச பெருஞ்சோதி அணைந்தன் என்னும் அணி விளங்கு முயற் வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினை என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே அப்படின்னு பெருமாள் திருமொழியில் சாதிச்சார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அழக காண வேண்டாமா? வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா. பிரபுக்கள் தூங்கின்றிருக்கப்போ பாட்டு பாடி எழுப்பலாமா? நித்ரா பங்கம் வந்துடாதா இல்லையா? நித்ர பங்கம் எவ்வளவு கஷ்டம், அதனால வெளில போயிடுங்க, நித்ர பங்கம் பண்ணாதீங்க கேக்குறா கோபஸ்திரிகள்லாம். முதல்ல முடியும்னு சொன்னேன், அப்புறம் வேண்டான்னு சொல்றியே, ராமாயண வாசித்தது இல்லையா நீ? ராமாயணத்துல இருக்கோ இல்லையோ, மகரிஷி விஸ்வாமித்திரர் வீணை வாசிச்சு எழுப்புறா தூக்கத்திலிருந்து, ராமனை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்புறாரு, கௌசல்யா சுப்ரஜா ராமான் ஸ்தோத்திரம் பண்றாரு. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணி தானே எழுப்பணும். நேய நிலைக்கதவும் நீ கேளோர் என்பாவாய். தடையா எவன் இருந்தானோ அவன் தடையை நீக்கி வழிவிடுறானோ. அப்படிப்பட்ட ஒரு வசதியான பாசுரம் சாமானிய அர்த்தம் இது. இந்த சுவாபதேசார்த்தம் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கோவிலில் நாம எப்படி சேவிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய பாசுரம். ஆன் நாச்சியார் இந்த இடத்துல நம்மளை சிக்ஷிக்கிறா. கோவிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது சாமானிய காரியம் இல்லை. லோகத்தில் எதுவுமே சாமானிய காரியம் கிடையாது. சாப்பிட்றதா இருக்கட்டும், படுக்கிறதா இருக்கட்டும், எழுந்துகிறதா இருக்கட்டும், எதுவுமே சாமானிய காரியம் கிடையாது. வேதம் சொல்றது, அடியன் சொல்லல, இதெல்லாம் ஒரு மகா யஜ்யம்னு சொல்றது வேதம். சாஸ்திரம் முறைப்படி பண்ணணும்னு சொல்றது, நாம இஷ்டப்பிரகாரம் எதையும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. தீர்த்தத்தை காலில் நேரம் சேர்த்துக்கூடாது, கையில எடுத்து காலில் சேர்க்கணும். ஒரு காலில் ஒரு கால் வச்சு தேய்க்கக்கூடாது, அது தாரித்திரியம். அப்படி பண்ணா மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் பண்றா அதெல்லாம்? பல்லு தேய்க்கும் போது சில பேர் பார்த்தால் தெரியும், பல்லு தேய்க்கும் போது மகாப்பிரளயம் வந்தா போல சத்தம் போடுவா. அப்படிலாம் சத்தம் போடக்கூடாதுன்னு இருக்கு, மௌனமா தேய்க்கணும்னு இருக்கு. வாக் பூக்குன்னு சத்தம் போட்டு பல்லு தேய்க்கூடாது. ஸ்நானம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்நானம் பண்ணா அடுத்த ஜென்மாக்கள்ல பட்டு போன மரமா ஸ்மசானத்தில் பிறப்பான்னு சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனாதி கிரமங்களை முடிச்சுண்டு எப்படி கோவிலுக்கு போனோம்னு சிருஷ்டிக்கிறா, சிக்ஷிக்கிறா நாச்சியார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன். கண்ட பிரச்சண்ட துவாரபாலகேபியோ நமஹா அப்படின்னு சொல்லி துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி கேட்டுதான் நம்ம கோவிலுக்கு போகணும். துவாரபாலகர்கள் எட்டு பேர் இல்லையா, சண்ட பிரச்சண்டௌ பிராக்தவாரே யாமியே பத்ர சுபத்ரௌ சுபத்ரகௌ வாருண்யாம் ஜெய விஜயௌ சௌமியே தாத்ரு விதா சத்ருகௌ குமுத குமுதாட்ச புண்டரீகோதவா மனஹ சங்குகர்ண சர்பநேத்திர சுமுக சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு எட்டு பேர் சொல்றா. சண்டன் பிரசண்டன் கிழக்கு வாசல காத்துருக்கான், பத்ரன் சுபத்ரன் தெற்கு வாசல காக்கிறான், ஜெய விஜயார்கள் ரெண்டு பேரும் மேற்கு வாசல காக்கிறார்கள், தாத்தா விதாத்தா இவெல்லாம் வடக்கு வாசல காத்துருக்காள், குமுதன் குமுதாட்சன் புண்டரீகன் வாமனன் சங்குகர்ணன் சர்பநேத்திரன் சுமுகன் சுப்பிரதிஷ்டிதன் இவெல்லாம் மத்த ஆவரணங்கள்ல துவாரபாலகர்லாம் இருக்கா. கோவில்ல பார்த்துடலாம், திருவாராதன காலங்கள்ல பெருமாளுக்கு பலி சமர்ப்பிப்பா, அப்ப இவாளிடத்துல அனுமதி வாங்கிட்டு போய் சமர்ப்பிப்பா. இவாளிடத்துல நம்ம அனுமதி வாங்கிக்கலாம், பெருமாள் நம்மள திரும்பி பார்க்க மாட்டான்னு சாஸ்திரம் சொல்றது. முக்கு ரைசிங்கர் வேடிக்கையா ஒரு வார்த்தை சாதிப்பாராம், பெரியவாள் வியாக்கியானத்துல எடுத்திருக்கா இது. பெரிய ஆபீஸ்ல இருக்கிறவாள் நம்ம நேரம் போய் நேரம் பார்க்க முடியுமா இல்லையா? நாம பிரைம் மினிஸ்டர் போய் நேரம் பார்த்துட முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தரா பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே போகணும். அது மாதிரி இங்க நாச்சியார் போறாளாம். சர்வலோகத்தையும் நிர்வாகம் பிரைம் மினிஸ்டருக்கே அப்படின்னா சர்வலோகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் பரமாத்மா. அப்ப அவனை பார்க்க போனோம்னா அவனுடைய பரிவாரங்களிடத்துல அனுமதி வாங்கிட்டு தானே போகணும். பரிஜன பரிச்சாரிக்கா பரிச்சரித்த சரண யுகலாம் சரணாகதி கத்தியத்தில் பாஷ்யகார் சாதிக்கிறார். இப்படியெல்லாம் அனுமதி வாங்கிட்டு போகணும்னு இருக்கு. அதனால பெருமாளை சேவிக்க போனவள் இந்த மாதிரியான அனுமதி எல்லாம் வாங்கிட்டு போறா. சரி, அவ ஏன் தடுத்தா அப்படின்னா, பெருமாள் இவாளை கொண்டு லீலா விபூத்தில சில லீலைகளை பண்றபடினால தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாளவா. அதுவும் நாராயணியத்துல வருது. நாராயண பட்டத்திரி சொல்றார், பவத்திதூன் பவனம் விவுக்ஷூன் துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயோபியபிருந்தாம் தேஷாஞ்ச சித்தே பதமாபகோபா சர்வம் பவத் பிரேரணை வபூமன். ஏன் தடுத்தா அவள்லாம், இதெல்லாம் உன்னுடைய பிரேரணை இல்லையா, நீதானே அவளை தடுக்கும்படி பண்ண, அதனால தடுக்கிறதுன்றது பெருமாளுடைய லீலா விபூதியில இதுவும் ஒரு லீல. எதுவுமே பெருமாள் பண்றான் இந்த காரியத்தெல்லாம், சாட்சாத்தா அப்படியே நடக்கிறது இல்லை. சரி, ஏற்கனவே பார்த்தோம், ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த பாசுரத்தினால பிரமாணம் பிரமேயம் பிரமாதம் பிரமாதா இதெல்லாம் நிறைய சொல்லப்படுறதுன்னு. அந்த கிரமத்தில் மந்திரங்கள் நிறைய இருக்கு, அவைகளுக்கு மந்திரங்களுக்கு பிரபாவமும் நிறைய இருக்கு. பாம்பு கடிச்சாலோ தேள் கடிச்சாலோ அந்த மந்திரங்கள்னாலேயே விஷங்கள் நீக்கப்படுறன. இந்த மாதிரி ஜுவராதிகள் கூட மந்திரங்கள்னால் நீக்கப்படுறது. சாமானிய மந்திரத்துக்கே இந்த சக்தி இருக்கு அப்படின்னால் மூல மந்திரத்துக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும்? சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு, எட்டு மா மூர்த்தி என் கண்ணன் எட்டு திக்கு எட்டு இறை என் பிரகிருதி எட்டு மா வரைகள் என்ற என் குணத்தோன் எட்டு எனும் என் குணமதியோர்க்கு எட்டு மா மலர் என் சித்தி என் பத்து எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு மா குணம் எட்டெட்டு எனும் கலை எட்டு ரசமேல் அளவும் எட்டினவே. ரொம்ப அழகான அர்த்தங்கள் சிமச்சாரத்தில் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். நாம இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இதெல்லாம் இந்த மாசம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. கோயில் காப்பானே அப்படின்றனால மூலமந்திரம், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்றனால் துவயம், ஆயர் சிறுமி ஏறவமுக்கு நின்னலே வாய் நேர்ந்தான்றதுனால சரமஸ்லோகம். இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளே அதிகம். இனி வரும் பாசுரங்கள்ல இந்த மாதிரி மந்திரங்களுடைய பெருமைகளை ரொம்ப அழகா பறக்க பேச போற நாச்சியார். இந்த உபதேசித்த ஆச்சாரிய இடத்துல திடமான ஒரு நம்பிக்கை இருக்கணும், மகாவிஸ்வாசம் இருக்கணும்னு சொல்றார். ஒரு மூடமான ஒரு பக்தி இருந்தால் எதுவுமே நிறைவேறாதுன்றார். ஒரு மகாவிஸ்வாசத்தோட கூட பக்தி, எதிலையும் சந்தேகம் இல்லாமல், சம்சயங்கள் இல்லாமல், மந்திரங்களிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் நாம் பழகின்னு வந்தால் கண்டிப்பாக நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்றார். நாயகனாய் நின்ற ஜெகத்துக்கெல்லாம் நாயகன் இல்லையா பெருமாள், அதுவும் ஆழ்வார் சாதிக்கிற பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அப்படின்னு சொல்றாரு. மூவரில் முன்முதல் வன்முழங்கார் கடலுள் கிடந்து பூவலர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலெருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேறிடை கூடுங்கொலோ அப்படின்னு எம்பெருமான் இடத்துல சொல்றா போல ஒரு நாயகன் அவன். நாயகன்னால் சர்வ வேதங்கள்னாலையும் சர்வ இதிகாச புராணங்கள்னாலையும் பாடப்படுபவன் யாரோ அவன்தான் நாயகன். எல்லா பிரமாணமும் கடைசியில் எங்க போய் முடியறது? எல்லாம் பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாம் அவனிடத்துல போய். சில சில கால விசேஷங்கள்னால பிரம்மாவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும் அவெல்லாம் சில பேருக்கு நாயகர்களா இருப்பா. ஏன் அப்படின்னா எப்படி நாயகரா இருக்கணும்? இவா மூலமா பெருமாள் ஆட்டி வைக்கிறான், எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இவாளை ஆட்டி வைக்கிறான் இல்லையா. அப்பேற்பட்ட பெருமாள், வேதத்தை காப்பாற்றினவன் கோபன், சிவபெருமான ரட்சிச்சவன், அவனுடைய கோவில் சந்தஸ் பிரணவம், நமக்கெல்லாம் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரபத்தியினுடைய மூலமா இருக்கக்கூடியது நமஹா அப்படின்ற சப்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. இப்படி இருக்கிறபடியா இதுல இருக்கிறவன் நந்தன் அப்படின்னு இருக்கு. நாராயண சப்தார்த்தம் இதுல ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஜீவனுக்கும் அச்சேதனத்துக்கும் சுரூபத்தினாலையும் சரி சுவாவத்தினாலையும் சரி விகாரம் இருக்கிறபடினால இயற்கையான ஒரு ஆனந்தம் ஏற்படாது. நமக்கு பரமானந்தத்தை ஆதாரமா இருந்து கொடுக்கிறபடினால அவன்தான் நமக்கெல்லாம் நாராயணனா இருக்கான். இது மூல மந்திரம் தெரிகிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, துவயமந்திரார்த்தம். வைகுண்டத்தில் கொடி இருக்கு, தோரணம் இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நித்தீந்திர மதிப்பிகாலே வருது நித்திய விபூதி பரிச்சேதத்தில். நாரணன் தாமரை கண்டு உகந்து அப்படின்ற பாசுரத்தினால ஆழ்வார் இதை ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். கொடியணி நெடுமதில் அப்படின்றதுனால கொடி வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் அப்படின்னு வாசல் கொடின்னு சொன்னார். இதெல்லாம் துவயமந்திரார்த்தம். ஆயர் சிறுமியர் இதெல்லாம் இந்த ஆயர் சிறுமியரோடுன்ற இந்த பின்னாடி வரக்கூடிய பாகங்கள்லாம் சரமஸ்லோகார்த்தத்தை சொல்றது. சரமஸ்லோகார்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாம் ஏக்கம் சரணம் ரஜான்னு சொல்ற போல தூங்கின்றிருக்க இவாளை பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்பி பெருமாள் தூங்கின்றிருக்கான் சரி, நாங்கள்லாம் சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போகணுமே, ஏத தாமகாயன் ஆஸ்தேன்னு நாங்கள்லாம் பாட வந்திருக்கோமே, ஆகையினால எங்களுக்கு அனுமதி தரணும். ஆச்சாரியர்களிடத்துல நாம போய் பிரார்த்திக்கணும். மூல மந்திரார்த்தமா இருக்கட்டும் துயார்த்தமா இருக்கட்டும் ஆச்சாரியரிடத்துல போய் உபதேசம் பெற்றுக்கொண்டு நாம இத கேட்டு தெரிஞ்சோம்னா இந்த மந்திரங்கள் மணி போல இருக்கக்கூடியவர். மந்திர ரத்னம் இல்லையா, அதனால அவர் கவாட்டம் கவாட்டம் கதவு. அதனால இந்த மந்திரார்த்தங்களை அந்த வாயில் காப்பாளர் இடத்து மூலமாக இந்த மந்திரார்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவர்கள்தான் ஆச்சாரியர்கள். ஒரு விரிவா பிரிச்சு பிரிச்சு நமக்கு அர்த்தங்களை உபதேசம் பண்ணி நமக்கு ஞானத்தை வளர்க்கிறார். அதுதான் இங்க பிரமாணம் பிரமேயம் பிரமாதான்னு சொல்லப்பட்டது. இது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுவாபதேசார்த்தம். பெரியவாள் இதுல பல பேர் பலவிதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். நிறைய சுவாபதேசங்கள்லயே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய கதைகள்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால கிரந்தங்களை வாசிச்சு சில அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கிறது, கதைகளை நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு மறுபடியும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.